களவு செய்ய கண்ணம் மச்சான், கண்ணம் வைக்க வந்த மச்சான், கண்ணத்துல கண்ணம் மச்சான், பக்கம் வந்து பக்கம் வந்து பாவி மனச பத்த வச்சான், உங்க வீட்டு இணையில அதுக்குத்தானே குத்த வச்சான். களவு செய்ய கண்ணம் அதுக்குள்ள வாடி யாரும் இல்லே. அச்சம் இருக்கு மாரே, என்ன அச்சம் உனக்கு, மாம கிட்ட மச்சம் இருக்கு. கண்ணம் மச்சான், கண்ணத்துல கண்ணம் மச்சான். என்ன ஒத்திக பார்த்தா தப்பு இல்லை. இன்னும் என்ன நம்பவில்லையா, கண்ணான் தர எண்ணம் இல்லையா, தேடி சொல்ல தேடி சொல்லையா. காக்கிச்சட்ட போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான், கண்ணம் வச்சான், பக்கம் வந்து பக்கம் வந்து பாவி மனச பத்த வச்சான், எங்க வீட்டு காக்கிச்சட்ட போட்டம் மச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான்.